காளிதாசன் காதல் காவியம் நேரில் காணும் நாடிது. காமதேவன் தேரின் ஓவியம் கூடி சேரும் தோழிது. பார்வை அம்பு பாய்ந்தது பார்த்து பார்த்து தேர்ந்தது. மாலை நேரம் ஓய்ந்தது மானும் மார்பில் சாய்ந்தது. காதல் பாட்டு பாடாது கண்கள் இன்று மூடாது. மனமெங்கும் ஒரு தூதல் என்றருகேவா என்னுயிரே. என் அருகேவா என் உயிரே.